சிறந்த விட்டு எங்கடி நீ போனு, காதல் இல்ல காதல நானு, எந்த விட்டு எங்கடி நீ போனு, காதல் இல்ல காதல நானு. தண்ணீர் இல்லாமல் நாணல் இல்லையே, கண்ணீர் இல்லாமல் காதல் இல்லையே, என்ன விட்டு அந்த வானம் பார்த்தது ஒன்னாலே, நான் பார்த்த வானவில் எங்கே, அடி நேரில் வந்து நீ நின்னாலே என் எண்ணம் வண்ணமாகும். பெரும் பாவம் என்பது யாதென்றால் பல கால காலமாய் காதல், இது ஆணும் பெண்ணுக்கும் என்றென்றும் ஒரு மூன்றாம் உலகம் மோதல். நான் என்ன தப்பு செய்யும் போது உன் காதல் விட்டு என்ன தண்ணீர் இல்லாமல்